வானா ஒரே ஊராற்று ஒரே ஊரோடும் தள்ளாடும் என்னை தாங்க வானா வா என்று கட்டளையிட்டானா முத்தத்தில் கை விளங்கிட்டானா கைதாகினாள் தேவசேனா விளங்கிட்டானா கைதாகினாள் தேவசேனா